అశ్రాంత సంసరణ ఘర్మ నిపీడితస్య భ్రాంతస్య మే వరద భోగ మరీచికాసు జీవాతురస్తు నిరవగ్రహ మేధమానః దేవత్వదీయ కరుణామృత దృష్టిపాతః. శ్రీ వరదరాజ పంచాశత్ 32వ పద్యం. 31వ పద్యத்துல பக்தி பிரபத்தி ஆகிய இரண்டு உபாயங்களும் சாதிச்சார். பக்தி யோகத்துல அதிகாரம் இல்லாதவா அல்லது அதிகாரம் இருந்து ஞான சக்தி அந்த விளம்பத்தை சகிக்க முடியாதவா இவாலும் பிரபத்தியை அடையலாம், பிரபத்தியை மேற்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பிரபத்தியை மேற்கொள்றவாளுக்கு எம்பெருமானே ஒரு சேதுவா இருந்து தன்னுடைய சோதிக்கு அழைச்சிட்டு போறான். அவனே ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் சேத்துவா இருந்து வழி நடத்தி செல்கிறான்னு சாதிச்சார். இப்ப பிரபத்திக்கு ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் தேவை. ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பிரபத்தி பண்ணணும். ஆச்சாரிய சம்பந்தமானது ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டு தான் பிரபத்தி. இப்ப ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு எது ஹேத்து? எல்லாருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது இல்லையே. அப்ப ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு என்ன காரணம் பார்த்தா, சுவாமி சாதிச்சிருக்காரு அவருடைய ரகசியத்த சாரத்துல, ஈஸ்வரஸ்தச்ச சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஹியாச்சாரிய பிராப்தி ஹேதவஹன. எம்பெருமானோட கூட இருக்கக்கூடிய ஒரு நட்பு, நல்ல உறவு அல்லது ஒரு எதிர்ச்சா சுகிருத்தம்னு சொன்னா, எதிர்ச்சியா ஏற்பட்ட ஒரு செயல் அல்லது எம்பெருமானுடைய கட்டாட்சம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எம்பெருமானோட கட்டாட்சம் தான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானோட கட்டாட்சமானது தன் மீது வேணும்னு இந்த 33வது பத்தியத்தில் சாதிக்கிறார். இதற்கு இன்னொரு ஒரு ஒரு பிரமாணமும் இருக்கு. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யத் மதுசூதனஹா சாத்விக சத் விஜ்ஞேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகன்னு, எவன் ஒருவனை மதுசூதனன் பிறக்கும் போதே கடாட்சிக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த முமுக்ஷுவாக ஆகக்கூடிய ஒரு இச்சையானது பிறக்கிறது. ஆக என்ன தாத்பரியம் கேட்டா, முதல்ல எம்பெருமானுடைய கடாட்சம், அந்த எம்பெருமானுடைய கடாட்சத்தினால ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஞானம், ஞானத்துக்கு அடுத்து உபாயத்தை தெரிஞ்சுட்டு உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம், உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையிறதுன்னு பரம்பரையா அர்த்தம். ஆக இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய கட்டாட்சம். அப்ப எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை இந்த பத்தியத்துல விருஷ்டி மழைக்கு ஒப்பிடுறார். இந்த சம்சாரத்துல சம்சாரமே இப்போ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. அதுல எல்லா ஜீவராசிகளும் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, எங்கேயோ ஒரு அல்ப சுகத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு திரியச்சு மிருகதிருஷ்ணா, அதாவது இந்த இது காணல் நீர், அந்த காணல் நீரை பார்த்துட்டு அதை உண்மைன்னு நினச்சி அது பின்னாடி ஓடுறோம். அதை ஓடச்சே அது அங்கே பொய்னு தெரிஞ்ச உடனே திருப்பி வேற ஒரு இடத்துல தெரியறது, அங்கே ஓடுறோம். ஆக மொத்தம் எல்லா அல்ப அஸ்திர சுகங்கள் அதன் பின்னாடி ஓடி ஓடி ஒரு பிராந்தன், பிராந்தன்னா அலைந்து தெரிந்து மயங்கி கிடக்கச்சே அப்படிப்பட்ட எனக்கு அல்லது நமக்கு எம்பெருமானுடைய ஒரு திருஷ்டி, கருணாமிரத திருஷ்டி, கருணையாகிய அமுதம், அது நிறைந்த ஒரு மழையானது, கட்டாட்ச மழையானது நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தன்னே சொல்லிக்கிறார். அது நமக்கு எல்லாருக்கும் தான் அது தாத்பரியம். சுவாமியோட விருத்தாந்தம் நமக்கு தெரியும். முக்கியமா நமக்காக இந்த பத்தி தெரிவித்திருக்கார். எம்பெருமானுடைய அந்த கட்டாட்சமானது நம் மீது விழுந்து பரம்பரையா ஒவ்வொன்னா விஷயத்தை சாதிச்சு கொடுக்கணும்னு அர்த்தம் வருது. எம்பெருமானோட கிருப்பையே போருமேன்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு தோன்றது. எம்பெருமானுடைய கிருப்பையை மழையா ஒத்துண்டோம்னா, மழை ஜலத்தை வந்து நேரா நம்மளால சங்கிரகிக்கிறதோ அல்லது எடுத்துக்கொள்றதோ கூடாது. அதுக்கு அந்த மிருத்து சம்பந்தம் வேணும். பூமி ஸ்பர்ஷம், பூமியில சம்பந்தம் இருக்கிற ஜலத்துக்கு தான் உத்கிருஷ்டம், அதுதான் நமக்கு ஏத்தம். அப்ப அந்த பூமின்றது ஆச்சாரியனா பாவிச்சுட்டோம்னா எம்பெருமான கிருப்பைய நம்ம ஆச்சாரியன் மூலமா அடைஞ்சாதான் அது நமக்கு உபாதேயமா இருக்கு அப்படி சொல்லலாம்னு தோன்றது. இப்ப நேரம் அந்த விருஷ்டி நம்ம சுவீகரிச்சுக்க முடியாது, கூடவும் சுவீகரிக்கும் கூடாதுன்னு வச்சுக்கலாம். அதனால அந்த பூமி ஸ்பர்ஷம் அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் அவன் மூலமா ஆச்சாரியன் மூலமா நம்ம அந்த எம்பெருமான கிருப்பைய சுவீகரிச்சுக்கணும் தோன்றது. இப்ப இந்த பத்தியத்தினுடைய அன்வயத்தை பார்த்தோம்னா ரெண்டு சம்போதன பதம் போட்டிருக்கார், வரத தேவ அல்லது தேவ வரத. சுவாமியே வரதராஜனே அஸ்து, அஸ்துன்னு சொன்னா இருக்கட்டும் ஆகட்டும் ஆக வேண்டும் தாத்பரியம். அசபுவின்னு தாத்து, அஸ்தினா இருக்கிறது, அஸ்துனா இருக்கட்டும் இருக்க வேண்டும் தாத்பரியம். ஜீவாத்துகு அஸ்து, ஜீவாத்துகுன்னு சொன்னா உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வஸ்து. கோபால வம்சத்தை அனுபவிக்கச்சே பஸ்திராயந்திர பிரணிஹித கரோ பக்த ஜீவாத்து ரவ்யாத் பக்த ஜீவாத்துகு அப்படின்னு எம்பெருமான சுவாமி சாதிக்கிறார். பக்த ஜீவாத்துகு அவ்யாத் அங்கு காக்கட்டும்னு அங்கு சாதிச்சார் கோபால வம்சத்தில் 19வது பத்தியத்தில். இப்ப இங்க ஜீவாத்துகு அஸ்து சந்தியினால ஜீவாத்து ரஸ்துன்னு ஆயிருத்து. ஜீவாத்துகு அஸ்து உயிர்ப்பிக்கும் ஒரு மருந்து அல்லது கருவியாக இருக்கட்டும். எதுன்னு கேட்டா கருணாமிருத திருஷ்டி பாத்தக, கருண அமிர்த கருணையே அமிர்தம். அது என்னன்னு கேட்டா வெம்பரனுடைய கட்டாட்சம், திருஷ்டினா கட்டாட்சம். பாத்தகன்னு சொன்னா ஒரு வீழ்ச்சி விழுதல். துவதிய துவதியனா இப்ப எம்பெருமான பார்த்து விழிச்சல் போட்டு சொல்றதுனால துவதியன உன்னுடையதான அந்த கருணையே அமிர்தம், அந்த அமிர்தம் நிறைந்த கட்டாட்சங்களின் ஒரு வீழ்ச்சி எனக்கு உயிர்ப்பிக்கும் கருவியாக ஆக வேண்டும் தாத்பரியம். அது எப்படி இருக்கு அந்த எம்பெருமானுடைய கருணாமிர்த திருஷ்டி பாத்தகன்னு சொன்னா நிரவக்கிரகம் நிரவக்கிரகம் ஏதமானக. இந்த நிரவக்கிரக மேதமானி எப்படி பார்த்தோம், தோஷா திவாபி 18வது பத்தியத்துல மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷா திவாபி நிரவக்கிரக நிரவக்கிரகம் ஏதமானின்னு அங்க பார்த்தோம். இங்கேயும் நிரவக்கிரகம் ஏதமானக, நிரவக்கிரகம்னு சொன்னா எந்த விதமான தடையும் இல்லாம, நிர் அவக்கிரகம் நிரவக்கிரகம் ஏதமானக. ஏதமானகன்னு சாணச்சிற்பத்தையும் ஏதத்தேன்னு தாத்து, ஏதத்தேன்னா வளர்கிறது, ஏதமானகனா வளர்ந்து கொண்டிருக்கிற அல்லது வளர்கின்ற. சாந்தச்சி பிரத்தியமானது ஒரு கண்டினியூஸ் கொடுக்கிறது. இது இந்த திருஷ்டி பாத்தகாக்கு விசேஷனம். ஏதமானக திருஷ்டி பாத்தக ஜீவாத்துகு அஸ்து யாருக்குன்னு சொன்னா மமமே எனக்கு, ஷஷ்டி பக்தி ஏகவசனம் அல்லது மஹ்யம் மே சதுர்த்தி பக்தி. இப்ப ஏன் எனக்கு, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா அஸ்ராந்த சம்சரண கர்ம நிபீடிதஸ்ய போக மரீச்சிகாசு பிரபிராந்தஸ்ய மே. அஸ்ராந்த அஸ்ராந்தன ஓய்வே இல்லை, அதாவது ஒரு முடிவு இல்லை, ஒரு பிரேக்கும் இல்லை. இந்த சம்சாரத்துல பார்த்தோம்னா அந்த சுசுக்தின்ற ஒரு சில மணி நேரம் தான் நமக்கு ஒரு பிரேக்கே ஒழிய மிச்ச நேரம் எல்லாம் ஓடினு இருக்கும். அஸ்ராந்த சம்சரண அது ஒரு ஜென்மால பல பல ஜென்மா எடுக்கச்சு அந்த பிரேக்கே இல்லாத மாதிரி இருக்கு. சம்சரணம் சொன்னா சம்சார சம்சரண சம்சாரமாகிய கர்ம நிபீடிதசிய அல்லது சம்சாரமாகிய கர்ம, கர்மனா கோடைக்காலம், சம்சாரமாகிய கோடைக்காலம் அதுல நிபீடிதசிய அதனால துன்பம் அடைந்தவன் நிபீடிதசியன்னு ஷஷ்டியில போட்டிருக்கார். ஏன்னா மம மே அங்க மேக்கு இது விசேஷனம். கர்ம நிபீடிதஸ்ய பீடானாலே பீடிக்கப்படுறது, பீடித்தகன்னு சொன்னா பீடிக்கப்பட்டவன் இக்த பிரத்தியம், பீடித்தஸ்யன்றது அதனுடைய சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். நிபீடித்தசன்னு சொன்னது நிச்சயேன மிகவும் துன்பம் அடைந்தவனாக இருக்கக்கூடிய எனக்கு. மேலும் எப்படி இருக்கேன் நான், மரீச்சிகாசு பிராந்தஸ்ய மரீச்சிகான்னு சொன்னா அந்த காணல் நீர், இக்கரைக்கு அக்கறை பச்ச மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்டை விரும்பி அடையிறோம், அடைஞ்சதுக்கு அப்புறமா அதுல இன்பம் இல்லைன்னு தெரிகிறது, உடனே இன்னொரு ஆப்ஜெக்ட் தெரிய அடையிறோம், அதுலயும் இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இன்னொரு ஆப்ஜெக்ட்னு ஒரு ஒரு அந்த மரீச்சிகாவை தாவின் இருக்கோம். இப்படி பிராந்தகன்னு சொன்ன ரெண்டு அர்த்தம், அலையிறது பிரமண கிரியா, இன்னொன்னு அதுலயே மயங்கிறது பிராந்தின்னு சொன்னா. இப்படி அலைந்து திரிந்து மயங்கி கிடக்கக்கூடிய எனக்குன்னு தாத்பரியமா இருது. அற்பசாரங்கள் அவை சுவைத்தகன் ருவிந்தன்னு அவை சாதிக்கிற மாதிரி அல்பசாரம் சாதிச்சர். இந்த பத்தியத்தில் அன்வயத்தை பார்த்தோம்னா தேவ தேவ வரத அஸ்ராந்த சம்சரண கர்ம நிபீடிதஸ்ய போக மரீச்சிகாசு பிராந்தஸ்ய மே நிரவக்கிரகம் ஏதமான துவதீய கருணாமிரத திருஷ்டிபாத ஜீவாத்துகு அஸ்து. தேவ வரத வரதராஜனே, அஸ்ராந்த சம்சரண கர்ம நிபீடிதஸ்ய, அஸ்ராந்தன் சொன்னா ஓய்வே இல்லாத, சம்சரண கர்மன்னு சொன்னா சம்சாரமாக கோடைக்காலம், நிபீடிதஸ்ய அதனால பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய எனக்கு, மேலும் போக மரீச்சிகாசு பிராந்தசிய, போக மரீச்சிகாசு சொன்னா இந்த உலக சுகங்கள் அல்பமா அல்லது ஒரு மாய மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் அனுபவம் இருக்கே, அந்த அனுபவங்களே காணல் ஆறு, அதாவது இந்த காணல் நீர் மாதிரி இருக்கு. அதுல மரீச்சிகாசுன்னு சொன்னா சப்தமி பக்தி பகுவச்சனம், அவைகளில் அந்த சுகங்களில் பிராந்தசிய, பிராந்தகன்னு சொன்னா மயங்கினவன் அர்த்தம், அல்லது அலைந்து திரிபவன். பிராந்தசியன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அலைந்து திரிபவனுடைய அல்லது மயங்கி கிடக்கக்கூடிய மே மம மே எனக்கு, நிரவக்கிரகம் ஏதமான எந்தவித தடையுமின்றி வளர்கின்ற ஏதமானது ஏததாது ஷாணசிபிரதியம், துவதீய கருணாமிரத திருஷ்டிபாத, துவதீயன் உன்னுடைய, மதியன் என்னுடைய, துவதீய கருண அமிர்த திருஷ்டிபாத, கருணையாகிய அமுதம் அதுவே கடாட்சம் உன்னுடைய திருஷ்டியே அப்படி இருக்கு. பாத்தகன்னு சொன்னா அதனுடைய வீழ்ச்சி நம் என் மேல வேண்டும் தாத்பரியமாது, அந்த திருஷ்டி பாத்தக இருக்கே அதுவே ஜீவாத்துகு அஸ்து. ஜீவாத்துகுன்னு சொன்னா உயிர்ப்பிக்கும் எனக்கு மருந்து. இந்த கருணாமிரதம் இருக்கு, இந்த அமிர்தம் இருந்தா தாகம் முதல்ல இருக்காது, தாகம்னா பசியும் இருக்காது, இத்தனை ஆசைகள் எல்லாத்தையும் அது நம்மள நீக்கிடும். நீக்கித்துனா அடுத்து நமக்கு மோட்சத்துல வச்சு ஏற்படுத்தி பரம்பரையா ஆச்சார சம்பந்தம் அந்த மாதிரி அது கொண்டு போய் மோட்சத்தை அடைவிக்கும்னு தாத்பரியமாருது. இதுதான் அந்த 32வது பத்தியத்தினுடைய அன்வயம் அர்த்தமாகிறது.